அனைவருக்கும் வணக்கம். ஞானப்பிரகாசம் 16/7/18. தமிழர் வளர்மையின் தனிச்சிறப்பு. ஒரு ஆசிரியர் ஒரு ரொம்ப நெருக்கமான, மனதிற்கு நெருக்கமான இரண்டு மாணவர்கள்ட்ட வந்து, இது ஒரு முக்கியமான பொருள், நான் வேற்று நாட்டுக்கு போகிறேன், இதை பத்திரப்படுத்தி வச்சுருந்து திருப்பி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கொடுத்தார். ரெண்டு பேரும் என்னன்னு கேட்டாங்க. இது ஒரு அபூர்வமான விதை, இது கிடைப்பது அரிது, நான் மீண்டு வரும்போது உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், இது வேறு யார்கிட்டையும் கொடுக்கல, உங்கள் ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் கொடுத்துருக்கேன், இதை பத்திரப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வேறு நாட்டுக்கு போயிட்டார், வெளிநாட்டுக்கு போயிட்டார். போயிட்டு கொஞ்சம் காலம் கழித்து வந்து மாணவற்றை கேட்குறாரு. முதல் மாணவன், நீங்கள் கொடுத்ததை அப்படியே சீல் வச்சு நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். இன்னொரு மாணவனும், ஐயா அப்படியே நான் பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து கொடுத்தான். ரெண்டு பேருடைய விதையும் வாங்கிட்டு போய் தோட்டத்தில் விதைச்சார். ஒரு மாணவன் கொடுத்த விதை முளைக்கவே இல்லை, இன்னொரு மாணவன் கொடுத்த விதை முளைச்சிது. ரெண்டு பேரும் கூப்பிட்டாரு, நான் உங்கள்கிட்ட விதை தானே கொடுத்தேன், என்ன இப்படி செஞ்சிட்டீங்க, ஏன் இப்படி ஒருத்தர் கொடுத்தது முளைக்கல ஒருத்தர் கொடுத்தது முளைச்சிருக்குன்னு கேட்டார். ஒரு மாணவன் சொன்னால், நீங்கள் கொடுத்ததை நான் அப்படியே வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னான். இன்னொரு மாணவன் சொன்னான், ஐயா நீங்கள் கொடுத்தது காலம் கடந்து போயிடுமோன்னு, நீங்கள் கொடுத்ததில் கொஞ்சம் எடுத்து நான் விதைச்சி வச்சுருந்தேன், நீங்கள் வர்றதுக்கு காலம் ஆயிடுச்சு, அதனால் மீண்டும் எடுக்கும்போது நீங்கள் வந்து கேட்கும்போது நான் விதைச்சி விதையாக வச்சுருந்த எடுத்து வச்சுருந்ததை தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறேன், நீங்கள் கொடுத்ததில் பெரும்பகுதி மிச்சமாக வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து விதைச்சேன், அதுவும் இது இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அந்த முதல் மாணவன், நீங்கள் கொடுத்ததை நான் அப்படியே வச்சுருந்து திருப்பி கொடுத்துட்டேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னான். அது முளைப்புத்தன்மையை இழந்திருந்தது. விதையை பாதுகாக்கிறதுனா இதுதான். விதை வந்து ஒரு வட்டம், ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து, ஒரு வட்டங்கிறது ஒரு ஆண்டு, அந்த குறிப்பிட்ட காலம் கழித்து விதை வந்து முளைப்புத்தன்மை இழக்கும், அதாவது உயிர்த்தலை இழக்கும். இந்த உயிர்த்தல் இல்லாத எதுவுமே இறப்புக்கு சமம், அழிந்து போவதற்கு சமம். அந்த விதை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த விதை என்பது நீராக கூட இருக்கலாம். நீர் கூட குறிப்பிட்ட காலம் அப்படியே அடைச்சி வைக்கப்பட்டிருந்தால் கெட்டு போயிடும். நீரும் வந்து மறுசுழற்சி செய்யக்கூடியது, மீண்டும் உற்பத்தி செய்யக்கூடியது. இந்த அறிவு வந்து நமக்கு வரணும். நீரை நீங்கள் அப்படியே அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அது கெட்டு போயிடும். நீர் வந்து புதுப்பிக்கப்பட வேண்டும், நீர் வந்து உற்பத்தி செய்யப்பட வேண்டும். புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த நீரை நிலத்திலே நிறுத்தினார்கள். என்ன, நீர் வந்து நீரோடு சேர்ந்து நீராவே அப்படியே இருந்ததுன்னா நீண்ட காலத்துக்கு அது கெட்டு போயிடும். நீரை புதுப்பிக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா வெப்பந்தான். வெப்பத்தை கொண்டு தான் மீண்டும் நீரை புதுப்பிக்க முடியும். வெப்பத்தை நீர் எதிர்கொள்ளுதுன்னு சொல்கிறோம், அதே சமயம் வெப்பத்துக்கு முழுமையான, வெப்பத்தினுடைய முழுமையான ஆக்கினைக்கு அல்லது வெப்பத்தோடு இரண்டரை கலந்து தன்னை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போய் இந்த தூய பரிசுத்த ஆவின்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி தூய நீர் ஆவியாகி, தூய ஆவியாகி வெண்மேகங்களாக மாறி அது குளிர்ந்த காற்று மேலும் மேலும் குளிர்ந்து மிக தூய்மையான நீர். இன்றைக்கி பூமியிலேயே மிக தூய்மையான நீர் எதுன்னு கேட்டால் மழை நீர்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு மிக தூய்மையான நீராக உருமாறி மீண்டும் பூமிக்கே வருது. அது சாக்கடை தண்ணியாக இருந்தால் கூட, ஆனால் ஓடிக்கிட்டே சுழன்று கொண்டே இருந்ததுன்னா அந்த நீர் வந்து ஆவியாகிறதுல வந்து தாமதம் ஏற்படும். நிலை நிறுத்தி, பூமியின் மீது நிலை நிறுத்தி, அல்லது சூரியனுடைய வெப்பத்தினாலேயோ அல்லது பூமியிலிருந்து வருகின்ற வெப்பத்தினாலேயோ அதை வந்து நம்ம ஆவியாக்க முயற்சிக்கும் போது தான் அந்த நீர் மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்பட்டு மிக தூய்மையான நீராவியாக மாறி அது மீண்டும் மேகமாக மாறி மீண்டும் மழையாக வரும். சரியா? இதுக்காகத்தான் நிலத்தின் மீது நீரை நிறுத்தினார்கள் தமிழர்கள். இந்த இடத்துல ஒரு விஷயம் முக்கியமாக நான் என்னுடைய புரிதலிருந்து சொல்கிறேன், அது சரியாக தவறாங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்துங்க. எப்படி நெல் விதைக்கப்பட்டு பல மடங்காக உற்பத்தி செய்யப்பட்டதோ அதுபோல் நீரும் நிலத்தின் மீது உற்பத்தி செய்யப்படும் பொழுது, நீரின் நிலத்தின் மீது விதைக்கப்படும் பொழுது, வரப்படுத்து வயல்களிலே நீர் நிறுத்தப்படும் பொழுது அது மீண்டும் பல நூறு மடங்காக உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது மிகச்சரியான உண்மை. இது என்னுடைய புரிதலிலிருந்து நான் சொல்லி வருகிறேன். நான் இதை அனுபவித்தும் இருக்கிறேன். இயற்கை கொடுக்கறதா இருந்தால் கூட நெல் விதையும் விதைச்சா இயற்கை தான் நிறைய விளைச்சலை கொடுக்குது. அதுபோல் நீரை நிலத்தில் வரப்படுத்தி நிறுத்தினா இயற்கை நிறையவே மீண்டும் மீண்டும் கொடுத்து நிறைய நிலத்திலேயே சேருது. அது பூமிக்கு அடியிலையும் சேருது, பூமிக்கு மேலேயும் சேருது. குளம் குட்டைகள் இதில் அதிகமாக இருக்கிறது தான் குளம் குட்டைகளில் போய் சேருது. நிலம் வரப்பு முறைய எடுத்த நீர் போக மிச்சம் இருக்கிற நீர்லாம் குளம் குட்டைகள் ஏரிகள்னு போய் அது போக மிச்சம் இருக்கிற நீர் கடலுக்கு போகுது. சரியா? இப்படி தான் இயற்கையிலே நீரை நம்முடைய முன்னோர்கள் உண்டு பண்ணினார்கள், நீரை தூய்மைப்படுத்தினார்கள். நம்ம இப்போ நீரை தூய்மைப்படுத்துகிற வேலையே செய்கிறதில்ல. நேரடியாக அப்படியே சாக்கடையை கூட அப்படியே நேரடியாக கடலுக்கே அனுப்புகிறோம். நம்முடைய முன்னோர்கள் குளித்த போது கூட அது தூய்மையாக இருந்தது, குடித்த போது தூய்மையாக இருந்தது. தூய்மை கேட்டே அவர்கள் மிக அற்புதமாக இயற்கையின் துணையோடு, பூமியின் மையத்திலிருந்து வருகின்ற வெப்பத்தின் துணையோடு, சூரியனுடைய துணையோடு, நிலத்தின் மீது நிறுத்துவதால் மிக சீக்கிரமாக அதை நீராவியாக மாற்றுகின்ற அந்த மாபெரும் அறிவு என்னும் அந்த வித்தையை நிலத்தின் மீது வரப்படுத்தி நிறுத்தி பூமியின் வெப்பத்தை தணிவித்ததோடு அல்லாமல் அந்த வெப்பத்தின் துணையை கொண்டு நீரை தூய்மைப்படுத்தும் மாபெரும் அறிவை நம்முடைய முன்னோர்கள் பெற்றிருந்தார்கள். அதனால்தான் தூய மழை நீர் வந்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு நிறைய கிடைச்சிது. இப்போ அது கிடைக்காமல் போனதுக்கு காரணம் நிலத்தின் மீது நம்ம நீரை நிறுத்துறதை வரப்படுத்தி நீரை நிறுத்துறதை நிறுத்திட்டோம். தொல்காப்பியம் சொன்ன நிலனப்படுவது நீருடைய நிலனே அப்படிங்கிறத மறந்துட்டோம். நீருடைய நிலத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒன்று தான் நெல், நீரும் நிலமும் ஒன்று சேர்ந்த ஒன்று தான் நெல் அப்படின்னு தொல்காப்பியம் சொன்ன இலக்கணத்தெல்லாம் மறந்துட்டோம் நம்ம. இதனால் என்ன ஆச்சுன்னா நெல்லுக்கு நீரை கட்டுறதையும் விட்டுட்டோம், அறப்படுத்தி நீரை நிறுத்துறதையும் மறந்துட்டோம். மாறாக எங்கெல்லாம் மனிதர்கள் வசித்தார்களோ அங்கெல்லாம் பூமியில் துளையிட்டு ஓட்ட போட்டு அந்த நீரெல்லாம் எடுத்து வெளியேற்றி அப்புறப்படுத்திட்டோம். இது பூமியின் மையப்பகுதியிலிருந்து வருகின்ற அந்த தீ நாக்குகளுக்கு பூமி இரையாகுவதோடு இல்லாமல் பூமியின் மீது உயிர் நிலை கொண்டுள்ள உயிர்களை அது பதம் பார்க்க செய்கிறது. அடுத்த பதிவுக்கு வரேன்.